சீரொன்று தூப்பில் திருவேங்கடமுடையான் பாருண்ண சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. அடியனுக்கு தேசிக பிரபந்தத்தை கற்றுக் கொடுத்த ஆச்சாரியருக்கு ஒரு புது ஸ்லோகத்தாலே வந்தனம். ஸ்ரீரங்கவாசி நிகமாந்த சூரே ஸ்ரீசூக்திரஸ்யார்த்த விசேஷவேத் ஸ்ரீ வீரரக்ஷீன் மதுராந்தகீய ஸ்ரீ வைபவம் பக்து மனாஸ்தமீடே. மதுராந்தகம் வீரராகவாக்கிய சுவாமி ஸ்ரீரங்கக்ஷேத்திர வாசியாகவும் தேசிக ஸ்ரீசூக்தி ரசித்தார். இன்றைக்கு ஸ்ரீதேவியின் வைபவத்தை பற்றி பேச விரும்புகிற நான் அவரை துதித்துவிட்டு ஆரம்பிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கா நோச்சதா கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். மும்மணிக்கோவையின் முதல் பாசுரம் பிராட்டியினுடைய வைபவத்தை பறக்க பேசுகிற பாசுரம். பிராட்டி வைபவத்திலே முதன் முதலாக இதில் சொன்ன விஷயம் பகவானின் அருள் என்கிற கல்யாண குணமே ஒரு பெண் வடிவம் எடுத்துக்கொண்டதோ என்னும்படி இருப்பவள் மகாலட்சுமி என்பது. நின் அருள் எனும் சீரோர் அறிவையானதன என்பது இங்குள்ள வரி. தயாவுக்கும் ஸ்ரீதேவிக்கும் ஏராளமான ஒப்புமைகள் இருப்பதால் இது மிகவும் பொருத்தமான வர்ணனை என்பது பற்றி நாம் இப்பொழுது பேசி வருகிறோம். பகவானின் தயா என்பதும் லக்ஷ்மி என்பதும் இரண்டு ஸ்திரீலிங்க பதங்கள். அந்த பதங்களின் அர்த்தங்கள் அருள் என்றும் அறிவை என்றும் இருக்கின்றனவே அவ்விரண்டுக்கும் பொதுவாக எத்தனையோ உண்டு. அவற்றில் சில பகவானுக்கே உரித்தாயிருத்தல் என்பது நின் என்ற பதத்தாலே சொன்னது. பகவானோடு இணைபிரியாத சம்பந்தம் கொண்டிருத்தல், பகவானின் இருதயத்தில் அல்லது மார்பில் இருத்தல், ஆரமாயிருத்தல் என்ற நாலு பொது பண்புகளையும் ஏற்கனவே விளக்கியாச்சு. பிறகு ஒரே விதமான காரியங்களை பண்ணுதல் என்பதை அஞ்சாவது ஆரம்பித்தோம். எத்தனையோ காரியங்கள் ஒரே விதமானவை தயைக்கும் திருமகளுக்கும் அமைந்திருக்கின்றன. அவற்றுள் சிலவற்றை சொல்லி பார்த்தால், பகவானை தன் வசத்தில் வைத்திருத்தல், பகவானை நில உலகில் அவதரிக்க பண்ணுதல், அசடுகள் மீது அதிக அன்பை பொழிதல், நமக்காக பகவானிடம் பரிந்துரை பண்ணுதல், இருள் செகுத்தல், நமக்கு மன்னிப்பு பெற்றுத் தருதலும் தண்டனை குறைப்பும் பண்ணுதல், அனுக்கிரகத்தை மட்டும் சுரத்தல், அவனிடம் நம்மை அணுக வைத்தலும் அவனை நமக்கு அபிமுகனாக்கலும், குளிர்ந்திருத்தலும் குளிர்வித்தலும், நமது உபாயானுஷ்டானத்தில் பெரும் பங்கு வகித்தல், குரு பரம்பரா பிரவாகத்திலே இருத்தல் என்று 10க்கும் மேற்பட்ட சாமியங்களை மட்டும் இப்போது பேசுவோம். இவற்றுள் 4 போனவா பார்த்தாகிவிட்டது. இப்போது மிச்சமுள்ள பொது காரியங்கள். இவ்விருவருக்கும் பொதுவாக இருக்கிற காரியங்களை பிரமாணங்களுடன் புரிந்து கொள்ளப் போகிறோம். ஐந்தாவதிலிருந்து ஆரம்பிக்கிறோம். இருவருக்குமே என்ன காரியம் என்றால், இருட்டை நீக்குவதற்காக விளக்கு போடுகிற காரியம். தயைக்கு இந்த இருட்டை நீக்குவது என்பது முக்கிய காரியம் என்பதை இரண்டு வெவ்வேறு ஸ்லோகங்களில் காணலாம். இரண்டிலும் விளக்கு போடுகிற காரியம். ஒன்று, சமய சிதம பிரஜானாம் சாஸ்திரமயேன ஸ்திர பிரதீபேன என்பது. தயாதேவியே, நீ பிரஜைகளுடைய இருட்டை போக்கடிக்கிறாய். சாஸ்திரம் என்கிற நிலையான விளக்காலே இவ்வாறு பண்ணுகிறாய் என்று இந்த ஸ்லோகார்த்தத்தினுடைய அர்த்தம். இன்னொரு ஸ்லோகம் தயாசதகத்திலேயே, நிராகிருத்தவதீதயே நிகமசௌத தீபஸ்ரியா பிபஷ்டித விகீதயா ஜகதி கீதயாந்தம் தமஹ. உலகத்திலே இருக்கும் காரிருளை நீக்குவதற்காக வேதம் என்கிற அடுக்கு மாளிகை மீது பகவத்கீதை என்னும் திருவிளக்கை ஏற்றுவிக்கிறாய் நீ தயையே என்று இந்த ஸ்லோகார்த்தத்தின் அர்த்தம். இருட்டை நீக்க விளக்கை ஏற்றுகிற இதே காரியத்தை தான் லக்ஷ்மியும் பண்ணுகிறாள் என்பதை இந்த மும்மணி கோவையிலேயே அடுத்த வரியிலேயே அருள்கிறார். இருள் செகவெமக்கோர் இன்னொளி விளக்கி இது என்று. இதை பற்றி பறக்க பேசப் போகிறோம் அடுத்த வாரம். இது லக்ஷ்மியும் தயையும் பண்ணுகிற பொதுவான காரியங்களிலே ஐந்தாவது காரியம். அடுத்து ஆறாவது காரியம், நாம் பிழைகளை புரிந்தாலும் தப்பு பண்ணினாலும் குற்றவாளியானாலும் நமக்கு மன்னிப்பு பெற்று தந்து பகவான் தருகிற தண்டனையை நமக்கு குறைவாக்கி தருவது என்பது தாயார் மகாலட்சுமி பண்ணுகிற காரியங்களிலே முக்கியமானது. சீதா தட்டி காகாசுரனை காப்பாற்றிய கதை, ராட்சசிகளை ஹனுமானிடமிருந்து காப்பாற்றிய கதை, இவ்விரண்டையும் நிதர்சனமாக பெரியோர் காட்டுகிறார்கள். சீதையின் வாதத்திலே ஒரு பாகம் என்னவென்றால், ந கஷ்டின்னாபராஜ்யதி, குற்றம் புரியாதவர் யாருமே கிடையாது என்பது. இந்த செயலை ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே லக்ஷ்மி தேவியினுடைய பிரதான காரியமாக அருளுகிறார். கிமே தன்னிர்தோஷ க இஹ ஜகதீதி த்வமுசிதைஹி உபாயைர் விஸ்மார்ய ஸ்வஜனஜசி மாதா ததசினஹ. லக்ஷ்மி தேவியே, நீ எங்களுக்கு மாதா அம்மாவாக இருக்கிறாய். எங்களுடைய பிதாவை ஸ்வஜனயசி, எங்களுக்கு ஸ்வஜனமாக பண்ணுகிறாய். நாங்கள் தவறுகள் பண்ணும் பொழுது பகவானிடம் சென்று முறையிட்டு, இது என்ன, தவறு பண்ணாதவன் நிர்தோஷன் யார் இருக்கிறான் உலகிலே என்று உசிதமான உபாயங்களாலே பரிந்துரைகளாலே விஸ்மாரிய எங்கள் தவறுகளை அவன் மறக்கும்படியாக பண்ணி அவனை எங்களுக்கு சுவஜனமாக நீ ஆக்குகிறாய். அதனால்தான் நீ எங்கள் மாதா என்பது பொருத்தமாக இருக்கிறது என்று விளக்குகிறார். இதையே சுவாமி தேசிகனும் விளக்குகிறார் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே துவஜாதிகாரத்திலே. சாபராத ஆனவர்கள் பக்கல் ஸ்வயம் ஹிதைஷியாய் தண்டதரனா சர்வேஸ்வரனுடைய சீற்றத்தை ஆற்றி அவனுடைய சட்ட காருண்யம் இவர்களுக்கு உஜ்ஜீவகமாகும்படி பண்ணி கொடுக்கையால் என்று சூக்தி. இதனுடைய அர்த்தம், சாபராதர் என்றால் குற்றவாளி, குற்றம் புரிகிறவர்களிடமும் ஹிதைஷியாய் ஹிதத்தை ஸ்வயம் ஹிதைஷியாய் இவள் இருக்கையிலே நாராயணோ குற்றத்தால் சீற்றமடைந்து தண்டனை தர தண்டதரனாக தண்டனை தருவதற்கு தயாராகிறான். இவள் அவனுடைய கோபத்தை தணிக்கிறாள், அவனுடைய சகஜ காருண்யத்தை வெளிக்கொணர வைத்து சகஜ காருண்யம் இவர்களுக்கு உஜ்ஜீவகமாகும்படி உய்விக்கும்படி வழி பண்ணுகிறாள் என்று இந்த பங்கியினுடைய அர்த்தம். ஸ்வயம் ஹிதைஷியாய் தண்டதரனான சர்வேஸ்வரனுடைய சீற்றத்தை ஆற்றி அவனுடைய சகஜ காருண்யம் இவர்களுக்கு உஜ்ஜீவகமாகும்படி பண்ணி கொடுக்கையால் என்று. இவ்வாறாக பிழை புரிந்தவர்களுக்கும் ஹிதத்தையே பண்ணுவிப்பது என்பது பகவானினுடைய தயையினுடைய செயல். பகவானுடைய தயையை இவள் வெளிக்கொணர வைத்து நம்மை உஜ்ஜீவிக்கிறாள் என்று இதன் அர்த்தம். இது பகவானுடைய தயா காரியம் என்பதை விளக்குவதற்காக தயா சதகத்திலே முழு ஸ்லோகமே இருக்கிறது. அபாம் பத்யுஷத்ருனி அசஹனமுனேர் தர்ம நிகழம் கிருபே காகஸ்யைகம் ஹிதமிதி நஸ்தி ஸ்மநயனம் விலீன ஸ்வாதந்த்ரியோ விருஷகிரிபதிஸ்த்வத்விஹிருதிபிஹி திஷத்யேவம் தேவோ ஜனித சுகதிம் தண்டன விதிம். இந்த ஸ்லோகத்திலே மூன்று உதாரணங்களை காட்டுகிறார் சாபராதர் என்பதற்கு. வருணராஜன் என்று ஒன்று, பரசுராமன் என்று ஒன்று, காகாசுரன் என்று ஒருவர். அபாம்பத்யுஹு இது வருணராஜன், அபஹனமுனேஹே இது பரசுராமன், காகஸ்யா இது காகாசுரன். மூவருமே ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராமனிடம் அபச்சாரப்பட்டவர்கள். ஒருவருடைய கதை பாலகாண்டத்திலே, இன்னொருவருடைய கதை சுந்தரகாண்டத்திலே, இன்னொருவருடைய கதை யுத்தகாண்டத்திலே. இந்த மூணு பேருக்கும் எதிராக இந்த மூணு கதைகளிலும் பொதுவாக இருக்கிற அம்சங்கள் என்னவென்றால், மூணு பேரும் அபச்சாரப்பட்டவர்கள் என்பது, மூணு பேருக்கும் எதிராக ராமன் வில்லிலே அம்பை ஏற்றிவிட்டான் என்பது பொது. ஆனால் வில்லிலே அம்பை ஏற்றிய பொழுது ராமனுடைய தயை அருள் என்ன பண்ணியது, இந்த தண்டனையை அந்த குற்றவாளிகளுக்கு குறைத்து கொடுத்தது, அவர்களுக்கு இதமாகும்படி பண்ணி தந்தது என்பது இந்த மூன்று கதையிலேயுமே பொதுவாக இருக்கிறது. வருணனுடைய சத்ருக்களை அழித்தது இந்த பானம். அபாம் பத்யுஷத்ருனி, இதனால் வருணனுக்கு இன்னும் கூட நன்மை அதிகமாகிவிட்டது. பரசுராமருடைய தர்மத்தை அழித்தது இந்த பானம். பரசுராமர் உயிர் பிழைத்தார். காகாசுரனுடைய ஒரு கண்ணை மட்டும் அழித்தது அந்த பிரம்மாஸ்திரம். காகாசுரனும் உயிர் பிழைத்து விட்டான். இப்படி தயையானது குற்றவாளிகளை மன்னிக்க வைத்து தண்டனையை குறைத்தது என்று பல கதைகளில் தெரிகிறது. இதைத்தான் ஜனித சுகத்தின் தண்டன விதி என்றார். இந்த தண்டனை மூலமாக அவர்களுக்கு நல்ல கதி கிடைத்தது என்கிறார். இப்படி ஆக்கியவள் தயை. தண்டனையை குறைத்து இதம் பண்ணுவது என்பது தயைக்கும் பிராட்டிக்கும் பொதுவான செயல் ஆகிறது. அடுத்து ஏழாவது காரியம், அந்த இரண்டு பேரும் நமக்கு பண்ணுவது அனுக்கிரகித்தல் என்பது. அந்த அனுக்கிரகத்தையும் அதற்கு எதிர்த்தட்டான நிக்ரகம் கலக்காமல் அனுக்கிரகம் மட்டுமாய் பண்ணுவது என்பது இந்த இருவருக்கும் பொதுவான காரியம். இது தயைக்கு உண்டு என்று சொல்லுகிற ஸ்லோகம் அவிகல்பமனுக்ரஹம் துஹானாம் பவதீமேவ தயே பஜந்தி சந்தஹ என்பது. அவிகல்பம் என்றால் வேறு பட்சமே இல்லாமல், அதாவது தண்டனையே இல்லாமல் என்று அர்த்தம். அப்படி அனுக்கிரகிப்பாளாம் தயா. இதே இயல்பான செயலை பிராட்டிக்கும் கூறுகிறார்கள் ஆச்சாரியர்கள். அனுக்கிரகமயீம் வந்தே நித்யமஜ்ஞாத நிக்ரஹாம் என்று. இப்படிப்பட்ட அனுக்கிரகம் தயைக்கும் பிராட்டிக்கும் பொதுவான செயல்களிலே பிரதானமாகிறது. அனுக்கிரகத்தை மட்டும் சுரப்பது என்பது. எட்டாவது, நம்மை பகவானிடம் அனுபவித்து அருகில் போகச் செய்து அவனை நமக்கு அபிமுகனாக்குவது என்கிற காரியம். இது லக்ஷ்மி பண்ணுகிற காரியங்களிலே பிரதானமாக இருப்பதால் பல இடங்களிலே பேசப்படுகிறது. அதிருஷ்யத்வம் தூத்வ என்று ஞாச திலக ஸ்லோகம். லக்ஷ்மி இருக்கிறாளே ஸ்ரீ, அவள் சீத அபாங்கா, குளிர்ந்த கடைக்கண் பார்வை கொண்டவள். கமிதா இருக்கிறானே லக்ஷ்மி காந்தன், அவனுக்கு அதிருஷ்யத்வம் உண்டு, அணுக முடியாத ஊஷ்மலத்துவம் கூட உண்டு. அதை தூத்வா உதர செய்து அவனுக்கு அபிகம்யத்வம் அணுகக்கூடிய தன்மையை உண்டு பண்ணுகிறாளாம் லக்ஷ்மி. அப்படிப்பட்ட லக்ஷ்மியை வேறு புகழில்லாத நான் சரணமடைகிறேன் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். சதுஸ்லோகி பாஷ்யத்திலும் ஸ்ரீயம் தத் சத்ரீகீம் ததுபசதனத்ராசசமனீம் அபிஷ்டௌதி ஸ்துத்யாம் அவிததமதிர் யாமுனமுனிஹி என்று ஆரம்ப ஸ்லோகம் தேசிகருடையது. லக்ஷ்மி தேவி இருக்கிறாளே பகவானுக்கு சகதர்மச்சாரி, அவள் நாம் பகவானை நெருங்குவதில் இருக்கிற அச்சத்தை பயத்தை நமக்கு நீக்குகிறாள். அவளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் யாமுன முனி இந்த சதுஸ்லோகியிலே. இப்பொழுது ஞாச திலகத்திலே ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், சதுஸ்லோகி பாஷ்யத்திலே ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். இரண்டும் தேசிகனுடைய ஸ்லோகங்கள், இரண்டும் லக்ஷ்மி விஷயமான ஸ்லோகங்கள், இரண்டிலும் லக்ஷ்மியினுடைய ஒரே காரியம் பேசப்படுகிறது. அதிகம்யத்வ ஜனனீ என்றும் ததுபசதனத்ராசசமனீ என்றும் இரண்டு விசேஷமான விசேஷணங்களாலே, விசேஷம் என்னவென்றால் இந்த விசேஷணங்கள் இதே பதங்களாலே மற்ற இடங்களிலே காணவில்லை, பரியாய பதங்களாலே உண்டு. ஸ்பஷ்டமாக பிராட்டியின் செயலாக தெரிவிக்கப்பட்ட செயல் இது, அபிகம்யத்துவம் ஏற்படுத்துவது, உபசதன திராசத்தை சமிப்பது, அவனிடத்தில் அபிகம்யத்துவத்தை உண்டாக்குகிறாளாம், நம்மிடத்தில் அணுகுவதில் உள்ள அச்சத்தை நீக்குகிறாளாம், அவனையும் நம்மையும் அணுக வைப்பதற்கு அவனையும் நம்மையும் தகுதிப்படுத்துகிறாளாம், அவனுக்குள்ள வெறுப்பை நீக்குகிறாள், நமக்குள்ள பயத்தை நீக்குகிறாள். அவனின் தயை பண்ணுகிற காரியமும் இதுவே. அருள் செய்து அடியேனை பொருளாக்கி உன் பொன்னடிக்கு புகவைப்பாய் என்று திருவாய்மொழி. நம்மை பகவானின் அருகில் சேர்ப்பதற்கு அவனுடைய அருள் காரணமாக இருக்கிறது. இப்படி எட்டாவது காரிய சாதிருஷ்யம். அடுத்ததாக ஒன்பதாவது செயலிலும் ஒப்புமை, அருளுக்கும் அல்லிமலர் பாவைக்கும். இது என்னவென்ன, தான் குளிர்ந்திருத்தலும் பகவானை குளிர்வித்தலும் என்பது. ஜலதேரிவசீதாதேத்வம், கடலின் குளிர்ச்சியை தயைக்கு உவமையாக்கியது. இது ஏனென்றால் திருவேங்கடத்தானின் இயல்பான சுவாபாவிகமான குணம் என்பதை சொல்ல மட்டும் இல்லை, சமுத்திரத்துக்கு எப்படி சைத்யம் சுவாபாவிகமோ அதுபோல திருவேங்கடத்தானுக்கு தயை சுவாபாவிகம் என்பதை சொல்ல வந்தது வாஸ்தவம்தான். ஆனால் அதை மட்டும் சொல்ல வரவில்லை. தயை என்றால் தன்மையும், கோபம் என்றால் வெம்மையும் உலக வழக்கிலேயே உண்டு. அதனால்தான் ஜஹ்யாத் வ்ருஷாசபதி ப்ரதிகேபினத்வாம் கர்மோபதப்த இவ சீதலதாமுதன்வான் என்ற திருஷ்டாந்தம் அதிக பொருத்தம் உடையது. தயை என்றாலே தன்மை இருக்கும். சமுத்திரத்துக்கு வெயில் காலத்திலே கர்மத்தினாலே தாபம் ஏற்பட்டாலும் கூட சமுத்திர ஜலம் தன்னுடைய சைத்யத்தை விடுவதில்லை. அதுபோல இந்த திருவேங்கடமுடையான் நம்முடைய குற்றங்களாலே அபராதங்களாலே பிரதிகம் கோபம் அடைந்தாலும் கூட தயையை விடுவதே கிடையாது என்று தயையின் சைத்யத்தையும் திருஷ்டாந்த தாத்தியங்களாக ஆக்குகிறார். சீதா நித்யம் பிரசதி என்று தயையின் தீர்க்கிகைக்கு, நீர்நிலைக்கு தன்மை சொன்னது சீதா என்று. அதனால்தான் இது இவ்வாறு இருக்க தாயார் லக்ஷ்மியும் கூட தானும் குளிர்ந்து பகவானையும் குளிர்விப்பவள் என்கின்றன பூர்வ சுக்திகள். அவளுக்கு சந்திரா என்று ஒரு பெயர். சந்திரா என்ற பெயருக்கு இது காரணம். இந்திராம் இந்து சீதலாம் என்கிறது அவளுடைய அஷ்டோத்தரம். சந்திரன் போல குளிர்ந்தவள், ஆகையாலே இந்து சீதலா என்று அவளுக்கு 108 பெயர்களிலே ஒன்றாகிவிட்டது. அவள் பெருமாளுக்கு வெப்பத்தை குறைத்து தன்மையை ஏற்படுத்துவதால்தான் நாமெல்லாம் பெருமாளுக்கு அருகிலே போக முடிகிறது. அவள் பெருவாளை மட்டுமன்று நம்மையும் குளிர்விக்கிறாள். அதற்காக கடாட்சங்களை நம்மீது பாய்ச்சுகிறாள். ஆர்திரேதா கடாட்சைஹி என்று ஒரு ஸ்ரீஸ்துதி ஸ்லோகம் முடிகிறது. அந்த ஸ்லோகத்திலே தயை சாணுப்ராசப்த பிரகட்டித்த தயைஹி. அடுத்தது வாத்சல்யம், சாந்திர வாத்சல்ய திக்தைஹி. அதற்கடுத்தது ஸ்னேகம், அதற்கடுத்தது அமிர்த லஹரி, அதற்கடுத்தது தாப நிவாரணம், பிறகு ஈரப்படுத்துதல். இவற்றையெல்லாம் ஒருங்கே ஒரே ஸ்லோகத்திலே பாடியது. பிராட்டியானவள் நம் தாபத்தை தீர்த்து நம்மை குளிர்விக்க வேண்டும், ஆர்திரயேதாக என்பதற்காக. இவ்வாறாக குளிர்தலும் குளிர்வித்தலும் இருவருக்கும் பொதுவான செயலாயிற்று. இதனாலும் தயையே லக்ஷ்மியாக வடிவம் கொண்டிருக்கிறது என்பது சரியாயிற்று. பத்தாவதாக ஒன்று, பிரபத்தி சரணாகதி என்கிற உபாய அனுஷ்டானம் பண்ணும்போது இந்த ரெண்டு பேருக்கும், அதாவது பகவானின் அருளுக்கும் லக்ஷ்மிக்கும் பெரிய பங்கு இருக்கிறது. பிரபத்தி பிரயோகத்தின் ஆரம்பத்திலேயே ஸ்ரீ பிரபத்தி பண்ண வேண்டும். லக்ஷ்மியை புகழடைந்து அவளுடைய புருஷகாரத்தாலே, அதாவது பரிந்துரையாலே, சிபாரிசினாலே, அதற்கு பிறகு சரணாகதியை பண்ணிக் கொள்கிறோம் நாம். அதில் தயைக்கு என்ன பங்கு என்றால், பிரபத்தி என்பதே காருண்யமாத்திர அவலம்பனம்தான். கிருதின கமலாவாச காருண்யை காந்தினோ பஜே என்ற ஸ்லோகத்திலே ஆழ்வார்களை பிரபன்ன ஜன சந்தானத்து வழிகாட்டிகளாக நினைப்பதால்தான் காருண்ய ஏகாந்திகள் என்கிறார். லீலா பிரவா காருண்ய பிரவாஹேன நிருத்தியதே என்று சுவாமியினுடைய காரிகை. சம்சாரம் என்ற லீலா பிரவாகத்தை தடுப்பதற்காக காருண்யம் என்ற எதிர்பிரவாகத்தை யாசிப்பதுதான் பிரபத்தி என்கிற உபாயானுஷ்டானம். நின் அருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே என்றும், உனதருளே பார்ப்ப நடியேனே என்றும், உன் திருவருளாலன்றி காப்பரிது என்றும், கிருபையா கேவலமாத்மசாத்குரு என்றும் கூறுகிறபடியே அருளை மட்டுமே தஞ்சமாக அனுசந்தித்து காருண்யை காந்திகார்கள் என்று சாரசூக்தி. இதுதான் பிரபத்தி என்பது. ஆரம்பத்திலே லக்ஷ்மியை புகழடைந்து புருஷகாரமாக்கி, பிறகு அருளை தஞ்சமாக அனுசந்தித்து காருண்ய ஏகாந்திகளாவது. இவ்வாறாக பிரபத்தி பிரயோகத்திலும் பெரிய பங்கு தயைக்கும் லக்ஷ்மிக்கும். இப்படி பத்து செயல்கள் அருளுக்கும் திருவுக்கும் பொதுவாக அமைந்துவிட்டன. அதனாலே இன்னொன்றும் பொதுவாக அமைகிறது. அது என்னவென்றால், பிரவாகம் வரும்பொழுது ஸ்ரீனிவாசனுடைய தயா பிரவாகம் குரு பரம்பரா பிரவாக ரூபத்தில் வரும்பொழுது, அந்த குரு பரம்பரா பிரவாகத்திலே பிரதானமாக வருவது என்பது இருவருக்கும் பொது. ஸ்ரீனிவாச தயாம்போதி பரீவாக பரம்பராம் என்று ஸ்ரீனிவாச தயா சமுத்திரத்தின் பரிவாக பரம்பரையா இருக்கிறது குரு சுந்ததி என்பது ஆச்சாரிய பரம்பரை. அந்த பிரவாகத்திலே இருப்பவர்கள் இரண்டு பேரும், தயையும் லக்ஷ்மியும். தயை பிரவாகத்தில் இருப்பது அது தயையினுடைய பிரவாகமாகவே இருப்பதாலே, லக்ஷ்மி அந்த பிரவாகத்திலே இருப்பது அவள் ஆச்சாரிய பரம்பரையை சேர்ந்திருப்பதாலே, தயைக்கும் லக்ஷ்மிக்கும் ஒப்புமை மிக வலுவாக இருப்பதால்தான் வேறோரிடத்திலே அருளுக்கும் தீர்வுக்கும் முழுஷ்டிலேடையாக ஒரு ஸ்லோகத்தை ஏற்றியிருக்கிறார் சுவாமி தேசிகன். விருஷகிரிபதேரு ஹிருத்யா விஸ்வாவதா சஹாயினி க்ஷபித நிகிலாவத்யா தேவி க்ஷமாதி நிஷேவிதா புவன ஜனனி பும்சம்போகவர்கவிதாயினி விதமசி பதே வ்யக்திம் நித்யாம் பிபரிஷிதயேஸ்வயம் என்பது அந்த ஸ்லோகம். தயாசதகத்திலே இந்த ஸ்லோகத்திலே ஏழு சாமியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பகவானின் அருளுக்கும் திருமகத்துக்கும். நின் அருளெனும் சீர் ஓர் அறிவையானதன என்ற வரிக்கு தாத்பரியம் சொல்லும் போது இந்த ஸ்லோகத்தின் முழு அர்த்தத்தையும் பொருத்தங்கள் நமக்கு நன்றாக புரியும். அவர் அருளுக்கும் லக்ஷ்மிக்கும் இருக்கும் சாமியங்கள் நமக்கு நன்றாக புரிவதற்காக இந்த சமாசோக்தி ஸ்லோகம். இவற்றுள் சில நாம் ஏற்கனவே பார்த்தவையாதலால் இப்போது வேகமாக அர்த்தம் சொல்லி புரிந்து கொள்ளலாம். முதலாவது விருஷகிரிபதேர் ஹிருத்யா என்பது, ஹிருத்யா என்பதற்கு மனசுக்கு பிடித்தவள், திருவுள்ள உகப்புக்கு ஆனவள், பிரியையானவள் என்று ஒரு அர்த்தம். ஹிருதய பிரதேசத்தை சேர்ந்தவள், மார்பிலேயே இருப்பவள் என்பது இன்னொரு அர்த்தம். இரண்டும் அருளுக்கும் ஒட்டும் திருவுக்கும் ஒட்டும். மார்பிலேயே அமர்ந்தவளுக்கு அது வேறொரு விதமாகவும் பொருந்தும். இரண்டு பேரும் விருஷகிரி பத்தேர் ஹிருதைகள். இரண்டாவது விஸ்வாவதா சஹாயினி என்பது, விஸ்வன் என்கிற பகவானுடைய விஸ்வமான அவதாரங்களிலும் எல்லா அவதாரங்களிலும் கூடவே சஹாயினி சகதர்மிணியாக அவதரிக்கிற லக்ஷ்மிக்கு இந்த தொடர் மிக பொருந்தும். பகவான் தன் அருள் மிகுதியால் தான் அவதாரங்களை எடுக்கிறார். அவதாரங்களுக்கு காரணமாகி துணை நிற்பவள் சகாயமானவள் அருள். இருவரும் அவதார சகாயினிகள் என்பது சரியாயிற்று. மூன்றாவது க்ஷபித நிகிலாவத்யா என்பது, இரண்டு அர்த்தங்கள். முதலாவது எல்லா பாவங்களையும் போக்குபவள் என்பது. சமய தியகம பிரதிகம் என்றும் அபதாபம் அபாபம் அபி என்றும் துரிதானாம் பவதி த்வதேவ பீதிஹி என்றும் அபராதகணை ரபூர்ண குட்சிஹி என்றும் தயாசதகத்திலே அடிக்கடி பேசப்படுகிற விஷயம் இது. அருள் பாவங்களை பொசுக்கிவிடும் என்பது. பதங்கள் தான் பாவங்கள் என்பதற்கு வெவ்வேறாக இருக்கின்றன. அவத்தியம் பாபம், அகம் துரிதம், அபராதம் தமிழில் வினை. பதங்கள் வெவ்வேறு, அர்த்தம் ஒன்றேதான். இது போலவே லக்ஷ்மியும் பாவங்களை பொசுக்கி விடுவாள் என்பது. வேதி மாறாத பூமேலிருப்பாள் வினை தீர்க்குமே என்று திவ்ய பிரபந்தத்திலும், தூரீகர்த்தும் துரித நிவகம் என்று ஸ்ரீஸ்துதியிலும் பிரசித்தமாக இருக்கிறது. இரண்டு பேரும் க்ஷபித நிகிலாவத்யைகள். இப்போது க்ஷபித நிகிலாவத்யா என்பதற்கு இரண்டாவது அர்த்தம் அகிலஹேய பிரத்யனீகா என்பது. இப்போது அவத்யம் என்பது மேலும் சாமான்யமாக அர்த்தம் கொண்டது. அபூதிமசமிருத்திஞ்ச சர்வான் நிர்ணுதமே கிருஹே என்ற ஸ்ரீசூக்த வரிப்படி எல்லா தீங்குகளையும் நீக்குபவள் லக்ஷ்மி, தனக்கும் எந்த இழிவும் இல்லாதவள் லக்ஷ்மி. அதனால் லக்ஷ்மியும் தயையும் க்ஷபித நிகிலாவத்யா என்று சொல்லத்தக்கவர்கள். அடுத்து நாலாவது விசேஷனம் இருவருக்குமாக சேர்த்து க்ஷமாதி நிஷேவிதா என்பது. க்ஷமா என்பதற்கு பொறுமை என்று அர்த்தம் சொல்லி ஆதிபதத்தாலே ஷட் புத்தி முதலிய மற்ற குணங்களை கிரகித்தால் பகவத் குணங்களை, அந்த குணங்கள் எல்லாம் தயை என்ற குணத்தை தலைமை குணமாக ஏற்றுக்கொண்டு சேவனம் பண்ணுகின்றன என்று அர்த்தம். அனுச்சர சத்தியாதி குணம் முதலிய ஸ்லோகங்களிலே இந்த கருத்து விவரிக்கப்பட்டிருக்கிறது. க்ஷமாதி நிஷேவிதா என்று தயை ஆகிறார். க்ஷமா என்பதற்கு பூதேவி என்று அர்த்தம் சொல்லி, ஆதி என்பதால் நீலாதேவியை கிரகித்துக் கொண்டால், மற்ற தேவிமார்கள் எல்லாம் பெரிய பிராட்டிக்கு பணிவிடை செய்பவர்கள் என்ற கருத்து கிடைக்கும். லக்ஷ்மியும் க்ஷமாதி நிஷேவிதா என்று ஆகிறாள். இவ்வாறாக க்ஷமா என்ற இரண்டு அர்த்தங்கள் கொண்ட பதத்தின் மூலம் சிலேசத்தினாலே அருளுக்கும் திருவுக்கும் இன்னொரு சாமியம் சொன்னது கவி சமத்காரம். நாலாவதாக இருவருமே புவன ஜனனி. பகவான் லோக சிருஷ்டி பண்ணினாரே, உலகத்தை படைத்தது, அது அருளாலே. என்ன அருள் ஏற்பட்டது? அச்சேதனம் போலவும் அதிசூக்ம அவஸ்தையிலும் கிடந்த ஜீவர்கள் உய்ய வேண்டும் என்ற அருளின் உந்துதலினாலே அவர் உலகை படைத்தால், அப்படி படைத்ததாலே அருள்தான் புவன ஜனனி ஜெகத் சிருஷ்டி ஹேது ஆகிறாள். தாயார் லக்ஷ்மியோ ஜெகன் மாதாவாக இருப்பதால் புவன ஜனனி ஆகிறாள். ஜனனி என்பதற்கு படைப்பு பண்ணியவள் என்றும் அன்னை என்றும் இரண்டு பொருள்கள் இருப்பதாலே பொருத்தம் அதிகமாயிற்று. இரண்டு பேருமே புவன ஜனனி. அடுத்து பும்சாம் போகாபவர்க்க விதாயினி. மக்களுக்கு போகங்களையும் அபவர்க்கத்தையும் இன்பங்களையும் மோட்சத்தையும் பண்ணுபவள் என்பது அருளுக்கும் திருவுக்கும் பொதுவான செயல் ஆயிற்று. கடைசியாக இந்த ஸ்லோகத்திலே ஒன்று, விதமஸ் என்கிற இடத்திலே நித்திய வியக்தி கொண்டவர்கள் இருவரும் என்பது. எப்படி என்றால், விதமஸ் பதம் என்பது ஸ்ரீவைகுண்டம் என்ற பரம பதம். அங்கே நித்தியமான திவ்ய மங்கள விக்கிரகம் கொண்டவள் மகாலட்சுமி. இன்னொன்று, விதமஸ் என்பவர் தமோ குணம் நீங்கிய நல்லவர்கள். அந்த நல்லோரிடத்திலே எப்போதும் வெளிப்படுபவள் புலனாகுபவள் பகவானுடைய தயை. பகவான் நல்லவர்களுக்கு அருள் பண்ணுகிறார். அருள் பெற்றதால் தமஸ் நீங்க பெற்று, தமஸ் நீங்கியதால் அருள் பெற்றவர்கள் அவர்கள். இவ்வாறு ஏழு அடைமொழிகளும் விஷகிரிப்பேர் ஹிருத்யா என்று ஆரம்பித்து விதமசுவதவியக்தி என்கிற கடைசி ஏழாவது வரைக்கும் ஏழு அடைமொழிகளும் இருவருக்கும் அருளுக்கும் அறிவைக்கும் ஒத்து வருவதாலே அருளே திரு என்கிறார் இந்த பூர்ணஸ்லேஷ ஸ்லோகத்திலே. இந்த மும்மணிக்கோவை வரியை நின்னருளெனும் சீர்வோர் அறிவை என்கிற வரியை அதிக புஷ்டி கொண்டதாக ஆக்குகிறது இந்த ஸ்லோகத்து கருத்து. விஷகிரி தேரு ஹிருத்யா என்கிற ஸ்லோகம் இந்த வரிக்கு வியாக்கியானம் போலே இருக்கிறது. எப்படி அருளெனும் சீரே லக்ஷ்மி என்கிற அறிவையானது என்று சொல்லலாம் என்று கேட்டால், அதற்கான காரணங்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி சொல்வது போல இருக்கிறது இந்த தயாசதக ஸ்லோகம். தன்னுடைய மும்மணிக்கோவை வரிக்கு தானே வியாக்கியான ஸ்லோகம் இட்டா போலே இருக்கிறது. பல விதங்களிலே பார்த்தால் அருளும் திருவும் ஒன்றேதான். பகவானின் கருணையும் ஸ்ரீ மகாலட்சுமியும் வெவ்வேறல்ல என்று சித்திக்கிறது. ஆனால் ஒரு விதமாக பார்த்தால் வெவ்வேறுதான். அருள் என்பது குணம், லக்ஷ்மி என்பது குணி வர்க்கம். லக்ஷ்மி என்பவள் சைதன்யம் கொண்டவள். இரண்டுக்கும் பேதம் இல்லை என்ன முடியாது. இதை பற்றி நாம் சீக்கிரமே பார்க்க போகிறோம். இப்போது இந்த மும்மணிக்கோவை பாசுரத்தின் அடுத்த பதத்துக்கு போகிறோம். என என்கிற பதம் ஓர் அறிவையானது என, இதன் அர்த்தத்தை விளக்கப் போகிறோம். அதற்கு முன் இதுவரை பார்த்ததை சுருக்கமாக ஒரு தடவை பார்ப்பது நல்லது. நின் அருள் பண்ணுகிற 10-12 காரியங்களும் லக்ஷ்மி பண்ணுபவையாகவே இருக்கின்றன. நின் அருளே இந்த பிராட்டி ஆயிற்றோ என்று உத்ரேக்ஷை உண்டாகிறது. அருளுக்கும் பிராட்டிக்கும் ஒரே தாரம் இருப்பதாலும், அருளும் பிராட்டியும் ஒரே இடத்தில் பகவானிடம் வீற்றிருப்பதாலும், அருளும் பிராட்டியும் பகவானோடு ஒரே மாதிரி நீங்காத சம்பந்தம் கொண்டிருப்பதாலும், தயாசதகம் என்ற ஸ்தோத்திரத்திலே அருளை ஓர் அறிவையாக திருவேங்கடமுடையானின் மகிஷியாக ரூபணம் பண்ணி உருவகம் பண்ணி 100 ஸ்லோகங்களால் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தான் பின்னால் இயற்றப்போ மும்மணிக்கோவையில் இருக்கிற நின் அருளெனும் சீர் ஒரு அறிவென என்கிற வரியிலே அடிக்கல் நாட்டியாகிவிட்டது. இப்போது என என்ற பதத்தின் தாத்பரியத்தை பார்ப்போம். என என்றால் போல என்று முதல் அர்த்தம். அருள் போல லக்ஷ்மி அருளே அறிவையானது போல இருக்கிறாள். வஸ்துத அருள் வேறு, திருமகள் வேறுதான். ஒன்று குணம், இன்னொருத்தி குணமுள்ளவள். ஒன்று அனாத்மா, இன்னொருத்தி ஆத்மா. ஆனாலும் ஏராளமான சாமியங்களை நாம் பார்த்திருப்பதாலே அருளே திருமகளாக ஆயிற்றோ என்ற உத்ரேக்ஷை உபபன்னமாகிறது, பொருந்துகிறது. என என்றால் போல என்று அர்த்தமா, அர்த்தம் என்கிறோம். கருணாம் இவ ரூபிணீம் தயாம் இவ கிருத்தோதயாம் என்ற வசனங்களில் இவ என்ற பதம் இருக்கிறது, அதன் ஸ்தானத்திலே இங்கே என என்ற பதம். தமிழிலே அணி நூல்களிலே என என்பதற்கு போல என்ற அர்த்தத்தை சிறப்பித்து கூறுகிறார்கள். என்ன என்ற பதத்தின் இடைக்குறையாக வந்த சொல் என என்பது, நடு எழுத்து போகிவிட்டது. அன்னை என்பதை அணை என்று சொல்லலாம். இல்லை என்பதை இலை என்று சொல்லலாம். நம்மை என்பதை நமை என்று சொல்லலாம். என்னை என்பதை எனை என்று சொல்லலாம். அதே போல என்ன என்பதை என என்று சொல்லலாம். இதை இடைக்குறை என்பர். இது ஒரு குறை கிடையாது. இந்த என்ன என்பதற்கு வினாவாக உள்ள அர்த்தம் ஒன்று இருக்கிறது, கிமிதம் என்று. அது தவிர உவமை உருவாகவும் ஓர் அர்த்தம் உண்டு, போல என்று. இதை கூறுகிற செய்யுள் ஒன்று தமிழிலே தண்டி அலங்காரம் என்பதிலே இருக்கிறது. அந்த செய்யுள் உவமை சொற்களின் பட்டியலை தருகிறது. போல என்பதற்கு சமான அர்த்தம் கொண்ட பல பதங்களை தருகிறது. இந்த செய்யுளிலே என்ன என்பதும் இந்த பட்டியலிலே இருக்கிறது என்பதை கவனியுங்கள். செய்யுள் இப்பொழுது போலமான புறைய பொருள் நேர நிகர நிகர்ப்ப ஏற ஏய மலைய இயைய ஒப்ப எல்ல ஏற்ப அன்ன அனைய அமர வாங்க என்ன இகல இழைய எதிர என்று நீண்டு கொண்டே போகிறது இந்த பட்டியல். நவை தீர்ப்பான்மை உவை சொல்லே என்பது செய்யுளின் கடைசி வரி. இந்த செய்யுளிலே 35 உவமை சொற்கள் இருப்பது போல என்று ஆரம்பித்து, இவற்றுள் 19வது பதமாக என்ன என்பது வந்திருக்கிறது. உரையிலிருந்தும் இது தெரிகிறது. இந்த 35 தமிழ் பதங்களும் போல என்ற அர்த்தத்திலே வருபவை. இதில் எத்தனையோ பதங்கள் இன்றைய தமிழில் கையாளப்படாமல் இருப்பதாலே இதை நாம் தேவையற்ற விஷயம் என்று உபேட்சித்துவிட முடியாது. ஏனென்றால் ஆழ்வார் பாசுரங்களிலும் அவ்வளவு தூரம் எதற்கு, இதே மும்மணி கோவையிலே பின்புள்ள வரிகளிலும் பாசுரங்களிலும் இந்த பட்டியலிலிருந்து வேறு உவமை சொற்களையும் நாம் சந்திக்க போகிறோம். அடுத்த வரியிலேயே கூட இந்த வரியிலே என அறிவையானதென இருள் சகவமக்கோர் இன்னொளி விளக்காய் மணிவரையன்ன நின் திருவுருவில் அன்ன என்ற வார்த்தை இந்த பட்டியலில் இருக்கிறது. அன்ன என்றால் போலா என்ற அர்த்தம். ஆகையால் அவற்றை புரிந்து கொண்டாக வேண்டும். அதற்காக இந்த தண்டி அலங்கார செய்யுளை இப்பொழுது வாசித்தோம். என என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. என்று சொல்ல என்று ஒரு அர்த்தம். என்னும்படியாக அருளே பிராட்டி என்று பலர் சொல்லும்படியாக என்று தாத்பரியம். ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் லக்ஷ்மி தந்திரம், யாதவாபியுதயம், தயாசதகம், லக்ஷ்மி சஹசிரம் முதலிய பல கிரந்தங்களிலே பெருமாளின் அருளே பிராட்டியாக வடிவம் கொண்டது என்று. அவற்றையெல்லாம் நினைவு கூறுவதற்காக அந்த பிரமாண வசனங்களை எல்லாம் அந்த ஆச்சாரிய சூக்திகளை எல்லாம் இப்பொழுது நினைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே என என்று பதம். இதற்கடுத்த வரி இருள் சகவமக்கோர் இன்னொளி விளக்காய் என்பது. இருள் செக என்பதன் அர்த்தத்தை இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். எமக்கோர் இன்னொளி விளக்காய் என்பதன் அர்த்தத்தை அடுத்த வாரம் நிதானமாக அனுபவிப்போம். இன்றைய பதம் இருள் செக. நிறைய அர்த்தங்கள் இந்த பதத்துக்கு கிடையாது. ஒரே அர்த்தம்தான். இருள் என்றால் இருட்டு, செக என்றால் அழியும்படியாக, இருட்டு நீங்கும்படியாக விளக்கானவள் லக்ஷ்மி என்கிறார் இந்த வரியில். இருள் சக என்பதற்கு பத பொருள் ஒன்றேயானாலும் உள் கருத்துகள் அதிலே 5-6 இருக்கின்றன. முதலாவது கருத்து, லக்ஷ்மியினாலே இருட்டு அழிகிறது என்றால் அது எந்த இருட்டு? லக்ஷ்மி எந்த இருளை செகுக்கிறாள் என்று யோசித்து பார்த்தால், இருள் என்பது சம்சார மண்டலம். அது எமக்கு செகுவதாவது எமக்கு சம்சாரம் இல்லாமல் போய் மோட்சம் கிடைப்பது. நம்மை பிரகிருதி சம்பந்தத்திலிருந்து விடுவித்து முக்தி அளிப்பவள் பெரிய பிராட்டி என்பது முதல் தாத்பரியம். இதை கொஞ்சம் அலசுவோம். முதலில் இருள் என்ற பதத்தால் சம்சாரத்தை அல்லது பிரகிருதி சம்பந்தத்தை சொல்லலாமா என்று ஒரு விசாரம். இரண்டாவது, லக்ஷ்மி அந்த இருளை பிரகிருதி சம்பந்தம் என்கிற இருளை செகுக்கிறாளா என்பது விசாரம். முதல் விசாரம் இப்பொழுது இருள் என்றால் பிரகிருதியா? நிறைய சூக்திகளிலே அப்படி பிரயோகம் உண்டு. நமக்கெல்லாம் தெரிந்த பிரயோகங்களே கூட நிறைய இருக்கின்றன. ஸ்ரீ சூக்தியிலே, ஸ்ரீ ஸ்துதியிலே சம்பத்யந்தே பவபஜதமீ என்கிறார். அதில் பவம் என்றால் சம்சாரம், தமீ என்றால் இரவு. சம்சாரத்தை இருட்டு வேளையாக உருவகித்திருக்கிறார் அதிலே பவபஜதமீ என்கிற பதத்திலே. அதிகார சங்கிரகத்திலே இன்று நமக்கிரவாதலின் இம்மதியின் நிலவே என்று ஒரு வரி. இன்று நமக்கு இரவு, சம்சார பொழுதை இருட்டு பொழுதாக வர்ணிக்கிறார். பரமபத சோபானத்திலே நள்ளிருளாழியில் நற்சுவையை இந்த நாடியதோர் என்று ஒரு வரி. நள்ளிருள் என்று சம்சாரத்தை நிர்தேசிக்கிறார். அதிலே இருள் தருமா ஞாலத்துள் இனி பிறவி ஆண் வேண்டேன் என்று ஆழ்வார். இதிலே மாஞாலம் என்பது பிரகிருதி, அது இருளாகத் தருகிறது, இருளை தருகிறது என்று இரண்டு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். இருள் என்பதற்கு சம்சாரம் என்றோ அறியாமை என்றோ அர்த்தமாகும். வான்பட்ட மண்ணிருளில் மயங்குமாறும் என்று பரமபத சோபான பாசுரம். இங்கேயும் இருள் என்பதற்கு சம்சாரம் என்றோ அறியாமை என்றோ அர்த்தம் கொள்ளலாம். பகவத் ஸ்வரூப திரோதானகரீம் தெய்வீம் குணமயீம் மாயாம் என்று பெரிய கத்தியத்திலே பகவத் ராமானுஜர் மாயா என்கிற பிரகிருதி மண்டலத்துக்கு இருள் என்கிற பெயர் வரத்துக்கு காரணத்தை சொல்கிறது. இதிலே பகவத் ஸ்வரூபம் மறைந்து விடுகிறது, நமக்கு தெரிவதில்லை, அதனாலே இதை இருட்டு என்கிறோம். ரகசியத்ரைசாரத்திலும் காலராத்திரி என்று சம்சார போதையும் இருட்டு போதாக, விடிவு காலம் என்று நெறியான போதை விடிகாலை பொழுதாகவும் கூறியது உண்டு. ஸ்வாபோஹோத்போதவ்யதிகர என்ற வார்த்தை அங்கே இருக்கிறது. ஒன்று தூக்க வேளை, இன்னொன்று விழிப்பு வேளை. அந்த வார்த்தையும் இதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. இவ்வாறு பல பிரமாணங்களின் மூலம் இருள் என்பது பிரகிருதி மண்டலம், சம்சார மண்டலம் என்று பார்த்தோம். இந்த இருளை லக்ஷ்மி செகுக்கிறாள், அவள் நமக்கு சம்சார பந்தத்தை நீக்குகிறாள் என்று தாத்பரியம். இதிலே விசாரம் சர்ச்சை உண்டு. பகவான் மட்டுமே அவ்வாறு பண்ண வல்லவர் என்றும், பிராட்டி அவரிடம் பரிந்துரைக்க மட்டுமே வல்லவள் என்றும் சில பேருடைய அபிப்பிராயம் உண்டு. ஆனால் பிராட்டியே மோட்சம் தர வல்லவள் என்று நிறைய பிரமாணங்கள் இருப்பதை, பிரமாணங்கள் உத்கோஷிப்பதை எடுத்துக்காட்டி பிராட்டியும் கூட மோக்ஷப்பிரதையே என்று நிஷ்கர்ஷிக்கிறார் சுவாமி தேசிகன். ஓர் என்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது அருளெனும் சீர் ஓர் அறிவையானதென என்ற இடத்திலே பிராட்டி மோட்சம் தர வல்லவள், அதனால் ஒப்பற்றவள் என்பதை சாஸ்திரத சம்ஹிதையிலிருந்தும் காந்தா சதுஷ்லோகியிலிருந்தும் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலிருந்தும் பிராம்ம புராணத்திலிருந்தும் வசனங்களை காட்டினோம். ஏற்கனவே விவரித்தோம் லக்ஷ்மியே மோட்சப்பிரதை என்பதை. எனவே இருள் செஹ என்பதன் முதல் தாத்பரியம் சம்சாரம் அற்றுப்போகும்படி அவள் மோட்சம் தரக்கூடியவள் என்பதை தெரிவிக்கிறது. அடுத்து இருள் செஹ என்பதற்கு இரண்டாவது தாத்பரியம் என்னவென்றால் அறியாமையும் கலக்கமும் நீங்குவதற்காக என்று. அறியாமையை இருள் என்று எத்தனையோ வசனங்கள் தெரிவிக்கின்றன. அஜ்ஞான திமிராந்தஸ்ய என்று ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. நம் சம்பிரதாயத்துக்கு வெளியிலே கூட அது பிரசித்தமாக இருக்கிறது. அந்த ஸ்லோகத்திலே அஜ்ஞானத்தை திமிரம், அதாவது இருட்டு என்று உருவகப்படுத்துகிறது. அஜ்ஞானத்வாந்தரோதாத் என்று ஞாசவிம்சதி ஸ்லோகம் ஒன்று, அதிலேயும் அறியாமையை இருட்டாக உருவகித்திருக்கிறார் தேசிகன். ஏற்றிமனத்தெழில் ஞானிலக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு என்ற அதிகார சங்கிரக பாசுரத்திலே இருள் என்றால் அறியாமை என்ற அர்த்தம். இருளனைத்தும் மாற்றினவர் நமது ஆச்சாரியர், அறியாமை என்கிற இருட்டை மாற்றினவர். இதே அதிகார சங்கிரகத்திலே இதற்கு முன் மூலுமிருட்கள் விளமு என்றோதிய மூன்றினுள்ளம், மூளும் இருக்கள் விழ என்பதன் இடைக்குறை, அங்கே இருட்கள் என்று சொன்னது அறியாமை முதலியவை. அவற்றை நீக்குவதற்காக ரகசிய திரயம் இருக்கிறது என்று சொல்ல வந்த கருத்து. மோகாந்தகார விநிவர்த்தன ஜாகரூகே என்ற ஸ்தோத்திர வரியில் மோகம் அல்லது மயக்கத்தை அந்தகாரம் அல்லது இருள் என்கிறார். அந்தகார நிரோதித்வாதி குரு ரித்யபிதீயதே என்ற வசனம் இருக்கிறது. குரு என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம், கு என்றால் என்ன, ரூ என்றால் என்ன என்று சொல்லி காண்பிக்கிறது. அதிலே ஆச்சாரியர் இருட்டை நீக்குகிறார் என்கிற வார்த்தை இருக்கிறது. ஆச்சாரியர் நீக்குகிற இருட்டு அறியாமை என்கிற இருட்டாகத்தான் இருக்கும். ஹேரார் சுருதி ஒளியால் இருள் நீக்கும் தாராபதி என்று ரகசிய மாதிரிகை என்று சொல்ற ரகசியத்திலே ஸ்லோகம் பாசுரம் வேத ஒளியாலே இருட்டு நீங்குகிறது. வேத ஒளியாலே நீங்குகிற இருள் அறியாமை என்னும் இருளாகத்தான் இருக்கும். தத்துவ ரத்னாவளி என்று இன்னொரு சில்லறை ரகசியம், அதிலே திண்மை தரும் தெளிவொன்றால் திணியிருள் நீங்கியனாம் என்று பாசுரம். தெளிவாலே நீங்குகிற இருள் அறியாமை என்கிற இருள்தான். இவ்வளவு பாசுரங்களை ஏன் காண்பிக்கிறோம்? இங்கே இருள் என்ற பதம் இருக்கிறது, ஆனால் அறியாமைதான் இருள் என்று இல்லை. அதனால் மற்ற பல பாசுரங்களிலே இருள் என்ற பதம் அறியாமையை சொல்கிறது என்பதை பார்க்கிறோம். தேக்கி மனத்தில் இதனை திணி இருள் நீங்குமிதே என்று ரகசிய ரத்னாவளி ஹிருதயம் என்கிற சொல்றை ரகசியத்திலே கடைசி பாசுரம். இதிலே இந்த ரகசிய ரத்னாவளி ஹிருதயத்தை மனத்தில் தேக்கி அதனாலே அடர்ந்த இருட்டை நீக்கிக் கொள்ளுங்கள் என்கிறார். இந்த கிரந்தத்தின் கருத்தை மனசில் தேக்கினால் அந்த இருள் நீங்கிவிடும் என்று கூறுவதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இருள் என்பது இங்கே அறியாமைதான் என்பது. இருளன்றில்லா வகையன் மனம் தேரவியம்பினரே என்று அதிகார சங்கிரக வரி. இருள் என்றால் அறியாமை என்றே அர்த்தம் கொள்ள வேண்டியிருக்கிறது. இங்கேயே மனசிலே இருக்கிற இருள் இல்லாதபடி என்ற அர்த்தம். மனசிலே இருக்கிற இருள் அறியாமையும் கலக்கமும் மயக்கமும் தான் இருக்க முடியும். இவ்வாறு எத்தனையோ இடங்களில் இருள் என்பதற்கு அறியாமையும் மயக்கமும் பொருளாக இருப்பதால் இங்கேயும் இருள் செகவோரின் நொளி விளக்காய் என்ற இடத்திலேயும் இருள் என்பதற்கு அதே பொருள் கொள்வது நல்லது. அறியாமையை திருமகள் செகுக்கிறாள். அறியாமையை திருமகள் செகுக்கிறாளா என்ற கேள்வி எழுகிறது. அஷ்டலட்சுமிகளில் ஒருத்தியான வித்யாலட்சுமி அறியாமையை அழிப்பவள் என்று ஒரு பதில். ஆனால் மேல்காட்டிய பாசுரங்கள் பலவற்றிலும் அறியாமையை போக்குபவர் ஆச்சாரியர் என்று இருப்பதை கவனித்தால் இங்கே வித்யாலட்சுமி என்கிற பிரபேதத்தை சொல்லவில்லை. லக்ஷ்மி நமது ஆச்சாரிய பரம்பரையில் நிற்கிறதுனாலே அறியாமையை சகிக்கிறாள் என்று பதில் சொல்வது இன்னும் நல்ல பதிலாக இருக்கிறது. லக்ஷ்மி நம்முடைய குரு பரம்பரையில் வருகிறாள். அதை அவள் எங்கே வருகிறாள் குரு பரம்பரையில் என்று நினைத்து பார்ப்பதற்காக இப்போது நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இருள் செக அவள் விளக்கானது. இதோ நாலந்து பாசுரங்கள். நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகளன்று இவரை முன்னிட்டு என்ற பாசுரத்தின்படி நாதமுனிக்கு ஆச்சாரியர் யோகதசியிலே சடகோபன் என்கிற நம்மாழ்வார், அவருக்கு ஆச்சாரியன் சேனைநாதன் என்கிற விஸ்வக்சேனர், அவருக்கு ஆச்சாரியா இருப்பவள் திருமகள். நமது குரு பரம்பரை பெருமாளிடம் தொடங்கி வரும்போது லக்ஷ்மிநாத சமாரம்பாம் என்று வரும்பொழுது இரண்டாவது ஸ்தானத்தில் இருப்பவள் லக்ஷ்மி, பெருமாளுக்கு சிஷ்யை லக்ஷ்மி, லக்ஷ்மிக்கு சிஷ்யர் விஸ்வக்சேனர், விஸ்வக்சேனருக்கு சிஷ்யர் நம்மாழ்வார், அம்மாழ்வாருக்கு சிஷ்யர் நாதமுனி என்ற கிரமத்திலே. ஆகையால் இருள் சகிக்கிறாள் லக்ஷ்மி என்றது மிகவும் சரி. சேதேஷ லக்ஷ்மி லக்ஷ்மிஷாம் அமி ஏஷாம் பிரசாதத என்ற சங்கிரகத்தனியிலும் சேனேஷருக்கும் லக்ஷ்மீஷருக்கும் நடுவிலே லக்ஷ்மி என்று இருப்பதை காண்கிறோம். வேறொரு இடத்திலே நமக்கு இந்த குரு பரம்பரா கிரம அனுசந்தானத்துக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கின்றன. சங்கிரக ஸ்லோகங்கள், விஸ்தார குரு பரம்பரா தனியின் ஸ்லோகங்கள், ஸ்ரீபாஷ்யத்துக்கு, ரகசிய திரைசாரத்துக்கு என்று வெவ்வேறு இடத்தில் இருப்பதாலே வேறொரு இடத்திலே சேனேஷம் ஸ்ரீயமிந்திரா சகதரம் நாராயணம் சம்ஸ்ரயே என்று இருக்கிறது. இன்னும் ஒரு ஸ்லோகத்திலே வந்தே நாதம் முனீந்திரம் வகுலதர சமூநாத லக்ஷ்மி முகுந்தான் என்ற வரியிலே நாதமுனிக்கு பிறகு வகுலதரர், அதாவது நம்மாழ்வார், அதற்கடுத்து சமூநாதர், அதாவது சேனேஸ்வரர், அவருக்கடுத்து லக்ஷ்மி, அவளுக்கடுத்து முகுந்தன் என்கிற இதே வரிசை கிரமம் இருக்கிறது. நாதமுனீந்திர வகுலதர சமூநாத லக்ஷ்மி முகுந்த என்று இந்த குரு பரம்பரையானது பிரதி தினமும் நமக்கு அனுசந்தேகமாக இருப்பதால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையை நாம் மந்திர ஜபம் பண்ணுவதற்கு முன்னோடு நாம் அனுசந்தித்து வருவதாலே இத்தனை விதமாக இதை பார்த்தோம். பிரதமாச்சாரியனார் பகவானுக்கு அடுத்தபடியாக லக்ஷ்மி நமக்கு த்விதீய ஆச்சாரியை, அதை இருள் சக என்ற வரியினுடைய இரண்டாவது தாத்பரியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இருள் சக என்பதற்கு முதல் தாத்பரியம் லக்ஷ்மி மோட்சத்தை கொடுக்கிறவள் என்று, இருள் சக என்பதற்கு இரண்டாவது தாத்பரியம் லக்ஷ்மி ஆச்சாரிய பரம்பரையில் இருந்து அறியாமை என்ற இருளை நீக்குபவள் என்று. இதே இருள் சக என்பதன் வேறு சில உட்கருத்துகளையும் எமக்கோர் இன்னொளி விளக்காய் என்பதன் கருத்துகளையும் அடுத்த வாரம் பார்ப்போம். லக்ஷ்மியினுடைய வைபவத்தை அடுத்த வாரம் தொடர்ந்து விஸ்தாரமாக அனுபவிப்போம். சீரார்த்து புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.